மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனான் வார்த்தையில்லை பெண்ணே நீ இல்லாமல் போனான் வாழ்க்கையில்லை கண்ணே முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணே வழியுதடி கண்ணே நீதம் கண்ணீரில் நீதம் கண்ணூரி பார்த்தால் நெஞ்சு பொழுதம் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வேலையில்லை நின்று போ பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை போய்ந்து போ பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தேர்ந்து போ பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ பாவையில்லை பாவை தேவை எந்த தேவை ஜீவன் போன பின்னே சேவை எந்த சேவை முன்னோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீ வழியுதடி கண்ணீ கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம் கண்ணூரி பார்த்தம் நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல்